ஒருத்தர் காப்பாற்றணும் சொல்லு தீர்மானம் அப்படியே அந்த தீசுக்கே போறோம். அந்த தீசு வாங்கி இவருக்கு நோக்க நடந்தேதான் அழகாக எல்லாம் உணவு பொருள் அந்த பின்னாடி எல்லாம் பொருளும் இந்த ஆட்டம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இருக்கு.